சரணமய்யப்ப, சரணம் சரணமய்யப்ப, சாமி சரணமய்யப்ப, சரணம் சரணமய்யப்ப. கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வார வழியில தந்தீர விழியில எரிச்சி வராரா கொக்கரிச்சு சிரிச்சு வராரா, வெட்டு வெடியில ஜதி போட்டு நொடியில வெட்டு வராரா நெருப்பா பூத்து வராரா, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில. ஏழு கோட்டை தாண்டி எதிரிகளை சீண்டி லாடம் பிடிப்பாரே, லாடம் பிடிப்பாரே பாடம் படிப்பாரே, எக தாளம் போட்டா எலும்பை ஒடிப்பாரே, மணலை வரம் கேட்டா மகனா பொறப்பாரே, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. ஆறு குளம் நீந்தி அருவிகளும் தாண்டி கையருவாயேந்தி, கையருவாயேந்தி கருப்பன் வாராரே, பாண்டிமலையாளம் காக்க வாராரே, வேண்டி வரம் கேளு விரைவில் கொடுப்பாரே, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில. அச்சங்கோயில் தாண்டி, அச்சங்கோயில் தாண்டி அழக கோயில் தாண்டி பீச்சருவா ஓங்கி, பீச்சருவா ஓங்கி பானம் வளர்வாரே, குற்றமுள்ள நெஞ்சம் குலை நடுங்க வராரு, குடும்பங்களை காக்கும் குருசாமி வராரு, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வரார் வரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில, வார வழியில தந்தீர விழியில எரிச்சி வராரா கொக்கரிச்சு சிரிச்சு வராரா, வெட்டு வெடியில அஜதி போட்டு நொடியில வெத்து வராரா நெருப்பா பூத்து வராரா பரார் பரார் கருப்பசாமி வார வழியில வழி மறுச்சா பொறி பறக்கும் ஈர விழியில பரார் பரார் கருப்பசாமி.